தலைப்பு முடிவுகள். முடிவின் ஆரம்பம் முடிவாய் முடிவானது. முடிவுகள் தெரிந்தே ஆரம்பித்து முடித்தோம். முடிவிலும் காண் ஆரம்பத்தின் விதையை. முடிவுடனே ஆரம்பிக்கிறோம் அறிந்தும் அறியாமலும். முடிவுகள் யாவும் முடிவுகளாகுமோ?